இப்படி மூணு ஸ்லோகங்கள்னால சுவாமி தீன பங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு தீன மத பங்கத்தை நீ சூத்திரம் இத வந்து நாலு சூத்திரங்கள் இருக்குது. முதல்வது பரியாயோதோ விசாராதிபியாவசிதேசேஷன் நாலு சூத்திரங்கள் இருக்கு. அதுல முதல் சூத்திரம் நைகஸ்மின் அசம்பவாத். நீ வந்து என்ன சொன்ன சப்தபங்கி அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு எல்லாமே எல்லாத்தையும் இருக்குன்னு வர நீ சொல்லிருக்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்ன பத்தியா இதெல்லாம் எதுவுமே சித்திக்காது. ஏன் அப்படின்னு ஏகஸ்மின் அசம்பவா, ஒரே சமயத்துல அனைத்தும் ஒரே விஷயத்துல சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஏன்னா நித்தியத்துவங்கிறது வேற அனித்யத்துவங்கிறது வேற, உற்பத்தி நுட்பம் அனுற்பத்தி நுட்பம் இது ரெண்டும் பின்னம் தானே. உற்பத்தி இருக்கிறது உற்பத்தி இல்லைன்றது, நித்தியம் வேற அனித்யம் வேற. ஆனா நீ என்ன சொல்லிட்ட எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கும்னு நீ சொல்ற. அது எப்படி வரும்? எதுவுமே வரவே வராது. என்ன இரோஜி தர்மாஸ்திரயத்துவம், இரோஜி தர்மாஸ்திரயத்துவம் அது வரவே வராது. விரோதமான தர்மங்கள்லாம் ஆசிரியச்சது, ஒரே வஸ்துவில பரஸ்பர விருத்த தர்மங்கள்லாம். ஏற்கனவே சொன்ன பாருங்க, சேப்பு கடமா இருந்ததுன்னு அது எப்படி கருப்பு கடமா மாறும்? கருப்பு கடம் சேப்பா மாறாது, சேப்பு கடம் கருப்பா மாறாது. அதனால இதெல்லாம் வந்து அதனால இந்த மாதிரி விருத்த தர்மங்கள்லாம் வரவே வராது. நீ எப்படி அதெல்லாம் சொல்ற? நீ ஒரே வஸ்துவில அஸ்தித்வம் நாஸ்தித்வம், அஸ்தி வேற நாஸ்தி வேற, நிழலும் வெயிலும் ஒன்னா சேருமான்னு கேட்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். வெயிலும் நிழலும் ஒன்னா சேரா செய்யும், அந்த மாதிரி அஸ்தித்வம் அஸ்தின்னு இருக்கிறது, நாஸ்தின்னு இல்லாம இல்லாதது, இன்மை இல்லாமை இருத்தல், இது ரெண்டும் ஒண்ணுக்குன்னு விருத்தமாச்சு எப்படி சேரும்? நீ எல்லாமே என்ன சொல்ற? ஆறு திரவியங்கள், ஆறு திரவியங்கள் நீ சொன்ன. ஆறு திரவியங்களையும் ஆறுலையும் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அது முடியவே முடியாது. ஒண்ணு ஒரு வஸ்து இருக்கு, அதுல அஸ்தித்வம் முதலான ஒரு அவஸ்தை ஒரு நிலை அதோடு சேர்ந்து இருக்குது ஒண்ணு, அதுல விபரீதமான நாஸ்தித்வாதி விசித்தம் எப்படி சம்பவிக்கும்? வரவே வராது. திரவியம் அனித்யம்னா என்ன அர்த்தம்? அனித்யம் நாக்க உற்பத்தி மத்திய சதி நாசவத்துவம் அனித்யத்துவம் சொல்லும். உற்பத்தி இருக்கும் நாசமும் இருக்கும், இது ரெண்டு இருந்ததுன்னாக்க அது அனித்யம்ன்றது. நித்தியம்னா என்ன அர்த்தம்? உற்பத்தியும் கிடையாது நாசமும் கிடையாது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லணும். இது ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி வரும்? அத பரியாசம் பண்ற ஒரு கழுத இருக்கு, கழுதன்னு சொல்லல குதிரை இருக்கு, ஒரு இரவ மாடு இருக்கு. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னாக்கா இரவ மாட்டுல குதிரை தர்மம் இருக்கணும், குதிரை கிட்ட இரவ மாட்டு தர்மம் இருக்கணும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னாக்கா பாஷகர் என்ன பண்ற? அத்தேதிய கண்டனம் பண்ற. கண்டனம் பண்ணச்ச எல்லாமே சன்மாத்திர கிராகின்றையே, சன்மாத்திர கிராகி சத்துதான் இருக்குது, சத்துதான் இருக்குது. சன்மாத்திரம் சன்மாத்திரம்ன்றா, சன்மாத்திரம் கேவலம் பிரம்ம உண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவ சொன்னா. அத கண்டனம் பண்ணச்சு பாஷ்யக்காரர் பரியாசம் பண்ற. ஒருத்தன் குதிரையை தேடிட்டு போறான், குதிரையை தேடிட்டு போறான், குதிரையை தேடிட்டு போச்ச இரும்பான பார்த்துட்டான். இப்ப எல்லாமே சத்து தானே, குதிரையும் இல்ல இரவையும் இல்ல, அப்போ குதிரைய தேடிட்டு போனவன் எருமையை பார்த்துட்டு திரும்பி வரான், குதிரை இல்லைன்னு. எல்லாம் சத்துதானே, நீ எதுக்கு எருமைய பார்த்துட்டு விட்டுட்டு வந்த, அதை எடுத்துன்னு வர வேண்டியதானே கேக்குற. கிமர்த்தம் அஸ்வார்த்தி மயிலதரதனே நிவர்த்தேத, அஸ்வத்தை தேடிட்டு போறவன் குதிரையை தேடிட்டு போறவன் எருமைய பார்த்துட்டு திரும்பிடுறானே ஏன் அப்படின்னா, அது விரோதம், அது வேற வேற தெரியறதோ இல்லையோ, எல்லாம் சன்மாத்திரம் இல்லையே. அந்த மாதிரி இங்கேயும் நீ அவன் வந்து எல்லாமே சொத்து என்ன, இவன் என்ன சொல்றான், எல்லாத்திலையும் எல்லாம் இருக்குன்னா. அப்ப நீங்க சொன்ன சித்தாந்த பிரகாரம் குதிரையிலையும் எருமையினுடைய தர்மங்கள் இருக்கணும், எருமையிலையும் குதிரையினுடைய தர்மங்கள் இருக்கணும். அப்போ குதிரை வேணும்னு கேட்டா எருமை எடுத்துன்னு வரீங்களா, எருமை வேணும்னா குதிரை அடிச்சுட்டு வரீங்களா, பேதம் இருக்குன்னு சொல்லி வடிக நேரம் போவேன், குதிரை வேணும்னு எருமை வேணாம் தருவியே, அந்த மாதிரிதான் இங்க. இங்கேயுமே இந்த மாதிரி விரோத தர்மங்கள் இருந்ததுன்னாக்க அவைகள்லாம் எப்படி சேரும், அது சேராதே. அதே மாதிரியே காலம்னு நம்ம தனியா ஒத்துக்கல, இப்போ நம்ம அவ வந்து காலம்னு தனியா ஒண்ணு சொல்றா, நாம வந்து என்ன சொல்றோம்னாக்கா காலம்னாக்கா பாருங்க சைத்ரஹா கச்சதி அப்படின்னு சொல்லுவோம், சைத்திரன் போகிறான், சைத்திரன் போகிறான் சொல்லச்சே அந்த சைத்திரன் போறவனும் இல்லையோ அவங்கிட்டே அந்த நிகழ்காலம் போகிறான் அப்படிங்கிறது அன்வைச்சு இல்லையோ, சைத்திரனே நிகழ்காலத்துல போயிட்டு இருக்கான் அப்படின்னு அங்கேயே அன்வைச்சுட்டே, தனியா காலம் வேண்டாமே, தனிய ஒரு பதார்த்தமா சொல்ல வேண்டாம். அது மாதிரி சைத்ரஹ அகச்சது அப்படின்னா சைத்திரன் போய் சேர்ந்துதான் அவன் கிராமத்து, கிராமம் அகச்சது சைத்திரன் கிராமம் அகஸ்தான். அப்போ இவங்க அங்க போய் சேர்ந்துடுவானதுனால இறந்த காலம் வந்துருச்சு. அது மாதிரி சைத்ரோ கமிஷதி அப்படின்னா அந்த பதார்த்தத்திலே அன்வைச்சுட்டு சைத்திரன் போக போகிறான், சைத்திரன் போகின்றான், சைத்திரன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு மூணு பிரயோகம் வந்துடுறது இல்லையோ. இப்ப நீ ஏன் காலம் தனியா ஒத்துக்கிற, ஒரு பதார்த்த விசேஷமாவே இருந்துட்டு போட்டவே, பதார்த்த விசேஷமாவே இருக்குது, இன்னொன்னு உனக்குதான் விரோதம் வரும். ஏன் அப்படின்னாக்கா இவ காலகா அஸ்தின்னு சொல்றோம், நாஸ்தின்னு சொல்றோம், இந்த காலம்லாம் அஸ்தின்னு சொல்றேன் நாஸ்தின்னு சொல்றேன்னு அப்ப அது எப்படி உனக்கு வருது, அது காலம் இருக்கு காலம் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா, இன்னும் அஸ்தி விவகாரம் ஆஸ்தி விவகாரம் சொல்லிட்டியே, சத்து அசத்து எல்லாம் இருக்குன்னு சொன்னியே, இப்ப காலத்துல அது வருமா, ஏன்னா காலம் எப்பொழுதும் இருந்துருக்குது, எப்பொழுதும் காலம் இருந்துருக்குது, நித்தியம் காலம், நித்தியமான காலத்துல போய் காலோ நாஸ்தி காலோ அஸ்தின்னு சொல்ல முடியுமா, அதனால அதுவும் வராது. அதனாலதான் ஜாத்தின்னு சொல்றோம், ஜாதி என்ன நடத்தும், இப்போ தேவசத்தம் என்ன ஜாத்தின்னா பிராமண ஜாதி, மனுஷ ஜாதி பிராமண ஜாதி, மனுஷத்துவம் பிராமணத்துவம் மாதிரி கோத்துவம், பசுமாட்டுல கோத்துவம் இருக்கு. அந்த கோத்து ஜாதி எப்படி இருக்குன்னாக்கா அந்த திரவியத்தோடய சேர்ந்திருக்கோ இல்லையோ, திரவியத்தோடய சேர்ந்திருக்காது, அதனால தனியா பிரிக்காத, தனியா என்ன பிரிக்க முடியாது. எப்படியானால் சூரியனையும் சூரியனுடைய கிரணத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி ஜாதியையும் வியக்தியையும் பிரிக்க முடியாது. அதனால நீ எப்படி சொல்றத, அதனால காலமானது வஸ்துவோடையே சேர்ந்திருக்கு, ஜாதியானது அந்தந்த வஸ்துக்களோட எப்பொழுதும் சேர்ந்திருக்குது, அது தனியா இருக்கிறதா நீ சொல்லவே வேண்டாம். அது மாதிரி வரவேறாது, உடனே அவங்களை பார்த்து கேட்பான், அவன் பிரம்ம ஒண்டி எப்படி இருக்கு, நீ தான் சர்வா போகன்றியே பிரம்மத்துல எல்லாம் இருக்குன்றியே, வாஸ்தவம்தான் நாங்க வந்து வேதாந்திகளான ஸ்ரோத்ரியாளர்கள் என்ன சொல்றோம், பிரம்மத்துல எல்லாமே இருக்குன்றோம், எல்லாமே பிரம்மன்னு சொல்றோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா, எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு, பெருமாளோ அந்தராத்மாவா அந்தரியாமையாக சரீராக ஆத்மாவாக இருக்கான், அதனால இதுல ஒரு தோஷம் இல்லையே. ஏன்னா சரீரம் சரீரி ரெண்டுத்துக்கும் தர்மங்கள் வேற, நானும் என் உடம்பும் சேர்ந்துதான் இருக்கும், நானும் என் உடம்புன்னா என் உடம்பே நான் இல்லை, நான் என் உடம்பு இல்லை, ஏன் உடம்பு அது? அப்ப என்ன ஆகும்? என்னுடைய உடம்போட தர்மம் வேற, என்னோட தர்மம் வேற. அந்த மாதிரிதான் பரமாத்மாவுடைய தர்மம் வேற. பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் இருக்குமே, நாம எல்லாம் பிரபஞ்சம், அதோட தர்மம் வேற. அதனால எங்கள்கிட்ட விரோதம் இல்லை, உங்கள்தான் விரோதம். இன்னொன்னு, நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் தெரியுமா? எங்க சித்தாந்தத்துல பின்ன காலம்தான், ஒரே காலத்துல எதுவுமே இல்லை. எங்க சித்தாந்த பிரகாரம், உங்க சித்தாந்த பிரகாரம், ஒரே காலத்துல ஒரே தேசத்துல ஒரே வஸ்து இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி சொல்றதுனால அது உங்களுக்கு விரோதத்தை கொண்டு வந்துடும், விரோதத்தை கொண்டு வந்துடும். அப்படின்றதுனால நீங்க என்ன சொன்னாலும் உங்க சித்தாந்தம் இடப்படாது. அதனால இந்த ஜெயின மதமானது சரியில்லைன்னு முதல் சுத்தினாலும் சொன்னார். அசந்தமா ஏகத்தின் விருத்த தர்மானாம் அசந்தமா, விருத்த தர்மங்கள் தான் சம்பவிக்காது, அதே அவிருத்த தர்மங்கள் சம்பவிக்கும். ஜென்மாதேவந்திர பார்த்தோம், வந்து தேவதத்தா சியாமா சஜ்ஜனஹா யுவக்கா அப்படின்லாம் சொல்றோம். அப்ப விரோதம் இல்லை, அப்ப விரோதமே இல்லை, அதையெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த இது இருக்குது, இவன் சொல்றானே நித்தியம் அனித்தியம் அஸ்தி நாஸ்தி இவைகள்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்றது வராது அப்படிங்கறத முதல் சூத்திரத்தினால இதை சுவாட்சி முடிச்சேன். அடுத்த சூத்திரம், ஏவம் ச ஆத்மா காசியம், நீ வந்து ஜீவனோ, அதாவது இந்த மாதிரி அனைகாந்தமாக நீ சொல்லிட்டேன், இப்படிலாம் நீ சொன்னியானாக்கா ஆத்மாவுக்கு பூர்ணத்துவம் வரவே வராது. அகாஸ்மியம் காஸ்மியம்ன பூர்ணத்துவம், அகாஸ்மியம்ன அபூர்ணத்துவம், அபூர்ணத்துவம் பூர்ணமா இருக்கவே இருக்காது. இந்த பூர்ணத்துவன்றதே போயிடும் ஆத்மாவுக்கு, எப்படி போகும் அப்படின்னா அவனே சொல்றான், ஜீவன் வந்து அசங்கியாத பிரதேச தேகபரிமாணம் தான், தேகபரிமாணம் இவன் சொல்றான். தேகபரிமாணம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? உனேச்சு சொன்ன பாருங்க, அதாவது ஒரு யானையில யானை அருகே ஒரு ஆத்மா, அப்ப என்ன அர்த்தம்? யானை பிரம்மாண்டமா இருக்கு, குதிரை யானை ஒட்டகம் பசுமாடு எமமாடு எத்தனையோட ஆத்மாக்களை பார்க்கிறோம். ஓம் பிரகாரம் எங்க பிரகாரம் என்னது? ஆத்மா அணுதான், எல்லா ஆத்மாக்களும் அணுக்களே, அதை நாங்க சொல்லிருவோம். அவை அணுவா இருக்கிறதுனால எல்லா உடம்புலையும் அது அதிர்ஷ்டாத அவரப்பான இருக்கு. அதனால எங்க சித்தாந்த விரோதம் வராது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான் அவன், அப்புறம் வரப்போகுது. உங்க நீங்க அணுன்னு சொன்னாக்கா போக, ஜீவன் வந்து அணு, அப்ப காலில் வடிக்கிறது, தலையில வடிக்கிறது, கையில சுகமா இருக்கு, உடம்பு நல்லா சுகமா இருக்குது, கால் சுகமா இருக்கு, தலை வடிக்கிறது, இதெல்லாம் சுகமா இல்லையோ? அணுதானே, அணுவான ஜீவனுக்கு கால்ல இருந்து தலை பரியந்த இருக்கிற உணர்ச்சிகள் எப்படி தெரிஞ்சுது? சுகம் துக்கம் பலி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பதில் சொல்லிட்டார் பாஷ்யக்கார். இவரு இந்த ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹால்ல கூடத்துல ஒரு வழக்கே சேர்க்கிறோம். ஒரு வழக்கு வழக்கு எங்க இருக்கு? நடுவுல சொல்லணும். ஆனால் அந்த கூடத்து முழுக்க அவருடைய பிரகாசமானது ஒழிக்கிறது. என்ன கேட்கிறான் இவன், என்ன சொல்றது? அவன் என்ன கேட்கிறான்? நடுவுல இருக்கக்கூடிய வழக்கினால இந்த கூட முழுக்க எப்படி வெளிச்சம் வந்தது? அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த விளக்கோட கதிர்கள் இருக்கே, கிரணங்கள் எல்லா இடத்துலயும் பாஞ்சிருக்கு, வியாபிச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி இந்த கூட முழுக்க வெளிச்சம் தெரியுது. அதே மாதிரியாகவே ஆத்மா ஹிருதய பிரதேசத்துல உகாந்துருக்கு. ஆனால் அந்த ஆத்மாவுடைய தகுமுத ஞான கோல்வியோ அது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு, உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு. தகுமுத ஞானத்தினாலதான் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இது வரது, உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கன் களைவதாம் நட்பு. திருவள்ளுவர் சொல்ற ஒரு நட்பு எப்படி இருக்கும்னாக்கா, ஒருத்தன் வேஷ்டி பிடிச்சுட்டு இருக்கான், அவுறது, அந்த சமயத்துல உடனே நம்ம கை என்ன பண்றது? சக்கர வேட்டியை பிடிச்சுக்கிறது, புறக்கணிவதன் கை போல இழுக்குங்கள். அதே மாதிரியும் சொல்றார், இந்த கை அது வேட்டி அவரது சமயத்தில் உடனே எப்படி வேட்டியை பிடிச்சிருந்தது, அந்த மானத்தை காப்பாற்றிக்கணும்னு எப்படி வர்றது, எனது தர்மபோத ஜானம் புறத்துன்றது எல்லாம் எல்லாத்தையும் புறத்துன்றது தொங்கிட்டே இருக்கும். கொசு கடிக்க ஆரம்பிச்சுடுது, உடனே காலை ஒசுறோம் கையை ஒசுறோம், எப்படி தெரியுது, தர்மபோத ஜானம். இந்த தர்மபோத ஜானமானது இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு, இந்த விளக்கோட பிரகாசம் மாதிரி. அத மாதிரி நாங்க சொல்லிவிடுறோம், அதனால எங்க சித்தாந்தத்துல விரோதம் வராது. ஆனா உன் சித்தாந்தத்துல பார்த்துப்போ, ஒரு யானை உடம்பு குதிரை உடம்பு இந்த மாதிரி பெரிய உடம்புல இருக்கக்கூடிய பெரிய உடம்பாக இருக்கக்கூடிய ஜீவன் என்னன்னு சொல்லிட்டேன், ஏன் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசோ ஆத்மா, அது ஒரு சரீரத்தை விட்டுட்டு நூறு சரீரத்துக்கு போறது அடுத்த ஜென்மாவோட. அப்போ நூனபரிமாணம் இருந்தாக்கா திபேதுக்காக சரியுது, எறும்பு எறும்பு உள்ள போறது, கிருமிகள் உள்ள போறது, ஈ உள்ள போறது, இதெல்லாம் இருக்கும். அது உள்ள போற சமயத்துல அல்பதேசம் அது யானையா இருக்க பிரகத் தேசம், அதே ஒரு எறும்பா இருந்து சொன்ன அல்பதேசமா போயிருக்கு. அது உள்ள போறது போக முடியாதே, இவ்வளவு பெரிய யானையினுடைய சுரூபமானது இத்தனை உண்டு. இந்த பிபிலிகா பிபிலிகான எறும்பு, எறும்பு உள்ள எப்படி போச்சு, அது உங்களுக்கு எப்படி ஒத்துப்பீங்க, அது சேராதே. அதனால இந்த அபரிபூர்ணத்துவம் பரிபூர்ணத்துவம் வராது, இடமே போராது, இடமே போறாம எப்படி நிற்கும், இதை நிற்கவே நிற்காது. ஏன்னா இதோ மகப்பரிமாணம், யானைங்கிறது பெரிய பரிமாணம் அளவு, எறும்புன்றது சிறிய அளவு, அதுல இது உள்ள போக முடியாது. அதனால இறைவன் ஆத்மா அகாஷ்யம் பூர்ணத்துவம் வரவே வராது, அபரிபூர்ணத்துவம் பரிபூர்ணத்துவம் வராது, அபரிபூர்ணத்துவம் தான் வந்து நிற்கும். அதை நீ ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். என் பட்சம் பார்த்துக்கோ, உலோபரி யானையிலையும் அணுதாம், இத்தனோட எறும்புலையும் அணுதாம் அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். அதனால எங்க சித்தாந்தம் சரியா போயிடும், உங்க சித்தாந்தம் குறையிட வரும், அது தவறு அப்படிங்கறத இரண்டாவது சூத்திரத்தினால ஏவன் ஆத்மா காரசியம் அப்படின்னு சாட்சி முக்ஷ. இப்போ அதுக்கு மேல அவன் ஒண்ணு சொல்றான், இல்ல இல்ல இந்த ஆத்மஸ்வரூபம் நாங்க வந்து உடம்பளவுன்னு சொன்னோம்னோ அது எப்படிப்பட்டதுன்னா சங்கோஜ விகாசா இருக்கும், சங்கோஜ விகாசா இருக்கும். ஆமா இருக்கு பாருங்க, ஆமா என்ன பண்ணும், அது உள்ள போயிட்டே இருக்கும், அது தனக்கு ஏதாவது விரோதம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா போறோம், தன்னுடைய உடம்ப ஓடுக்குள்ள பூந்துடுறோம், தன்னுடைய அது ஓடுக்குள்ள மேல இருக்கும் ஓடு, அது அதை உள்ள எடுத்துடுறோம், வஜ்ரத்தால் அடிச்சா கூட அது உடனே உடையாது. அவ பெருமாள் ஒவ்வொன்றுத்தையும் சிருஷ்டிக்கச்ச ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுக்குறான், அது இதுதான் சுவாரஸ்யம். அதனால ஓட்டுக்குள்ள உள்ள பூந்துடுறோம். பெருமாளே பகவத்கீதையில ஊர்மாங்கா நீவ அப்படின்னு உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு. அதனால இங்க இந்த மாதிரி இருக்கு. ஆக இந்த ஓட்டுக்குள்ள எப்படி அது உள்ள போடுவோம், அதுக்கப்புறம் ஆபத்து இல்லைன்னாக்கா பார்த்துட்டு திருப்பி வெளில விட்டு. அது மாதிரி இந்த உடம்பு அளவுதான் ஆத்மா, ஆனால் சங்கோஜ விகாசங்கள் உண்டு. சங்கோஜ விகாசங்கள்னு அது சின்னதா இருந்தோ பெருசா இருந்தோ அதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறதுனால பல அவஸ்தைகள், பல அவஸ்தைகள் இருக்கு, நிலைகள். அவ பரியாயம்னு சொல்றாங்க, பரியாயம்னா அவஸ்தைகள், சின்னதா இருக்கிறது பெருசா இருக்கிறது அப்படின்னு மாத்திக்கிற ஒரு சுபாவம் அந்த இதுக்கு உண்டு ஆத்மாவுக்கு. அதனால விரோதம் இல்லை. யானையானது எறும்புல எப்படி போகும், எறும்பு அவ்வளவு பெரிய யானை உடம்பு அதை எப்படி எடுத்துக்க முடியும், இத்தனோடதானே இருக்கு அப்படின்னு நீ கேட்டு கேள்வியோ. இப்ப நான் சொல்லிட்டேன், ஒரு சங்கோச்சரிக்கை சின்னதா இருக்கு பெருசா இருக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே. அதனால விரோதம், நீ கேட்ட விரோதம் இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றான். அதுக்கு சமாதானம் சமைக்கிற சூத்திரக்காரர் மற்ற பரியாயாதத்து அவிரோத விகாராதித்யா பரியாயாதப்பி நச்ச, நீ பரியாயங்கள் இருக்கு. பரியாயம்னாக்கா அவன் அவஸ்தைன்னு சொல்றான் அவனுடைய போர்வேர்ட் பாரிபாஷிகம். அதாவது அவஸ்தை நிலைகள், ஒரே ஆத்மா, அவனுக்கு பல நிலைகள் இருக்கு. சின்னதா மாறுவான், பெருதா மாறுவான், இப்படி எல்லாம் அவனுக்கு நிலை இருக்கு. அப்படி நிலை இருக்கிறதுனால அந்த நிலையை கொண்டு இதனால நான் சொல்லியிருந்தேன். அதனால விரோதம் இல்லைன்னு நீ சொன்னையோ இல்லையோ அதுவே தவறு. ஏன் அப்படின்னாக்கா, இவரு லோகத்துல எப்படி பார்த்துருக்கோம் தெரியுமா? ஒரு கட்டம் இருக்கு, முதல்ல என்ன இருக்கு, மண்ணு. மண்ணு ஜலத்துல இது பிசையும், அப்ப சேரும்ன்றோம். முதல்ல மண்ணு, இப்ப சேரும்னு சொல்றோம், ஜலத்து சேர்த்துக்கோங்கக்கா. அதன் பிறகு அந்த அந்த இருக்கு, அதை கடமா பண்றோம், கடமா பண்றோம். கடமா பண்ணிச்சு அதுக்கு கடவுன்னு பேரு, உடஞ்சிருச்சுன்னா கபாலன்னு பேரு, சூறாயிருச்சுனா மண்ணுன்னு பேரு. இதனால என்ன எடுத்தோ, பல விசாரங்கள் இருக்கு. எங்க எந்த வஸ்துவுக்கு விசாரம் இருக்கோ அந்த வஸ்து அனித்தியமா தான் லோகத்தில் இருக்கும். எந்த வஸ்து விசாரமா இருந்தோ அது அனித்தியமா தான் இருக்கும். நீயோ என்ன சொன்ன, இப்போ இந்த ஆத்மாவுக்கு உடம்பு இருக்கு, உடம்புதான் ஆத்மா, ஆனால் அவன் வந்து குறுகிப்பான் அல்லது விரிவாயிடும், பெருசாயிடுவான், சுருங்கிறதோ அல்லது விசபிக்கிறதோ, ரெண்டும் உண்டு. சங்கோஷம் விசாசம் இது ரெண்டும் உண்டு. இந்த அவஸ்தைகள் இருக்குன்னு சொன்னையோ இல்லையோ அது எதுக்கு வரும் தெரியுமோ, இந்த மாதிரி அச்சேதன வஸ்துக்கள் தான் லோகத்துல இருக்கு. அது எப்படி இருக்கும், அனித்தியமா இருக்கும். விசாரம் விகாரம் வந்ததுன்னாக்க அது அனித்தியமா இருக்கும். நீ வந்து ஆத்மா நித்தியம்ன்றியா அல்லது அனித்தியம்ன்றியா? நீ நித்தியம் சொல்லிட்டேன்னாக்கா அது விகாரமே வராதே. விகாரம் வராதனால அது சங்கோஷம் விகாசம் அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. அதனால அதுவும் வராதே. அந்த விகாரம் உந்துருச்சுன்னு சொல்லிட்டேனாக்கா, உண்டு விகாரம் உண்டு சொல்லிட்டேனாக்கா, அப்போ அதுக்கு நாசம் வரும். நாசம் வந்தது என்ன, அனித்யம் இருக்கும். ஆத்மா நித்தியம் சொல்லிருக்க, நித்தியமான ஆத்மாவுக்கு அனித்தியத்துவம் வந்துருந்தது. அனித்தியத்துவம் வந்துருச்சுனாக்க அப்போ கடாஜி துல்லியம் தான் ஆத்மான்னு ஆயிடும். எப்படி கடமோ அத மாதிரிதான் இந்த ஆத்மாவும் ஆயிடும். அத நீ ஒத்துப்பியா? ஆத்ம நித்தியத்துவாதிகள் எல்லாருமே அவனும் ஆத்மா நித்தியம்ன்றான், செய்யணும். அவன் அனித்தியம் சொல்லவே இல்லை. இவ்வாறு நித்தியத்துவத்தை ஒத்துண்டுட்டு விகாரத்துவத்தை ஒத்துண்டேன்னாக்கா அது ரெண்டும் விரோதமாகிடும். எங்க விகாரம் இருக்குதோ அங்க அனித்தியத்துவம் இருக்கும். அனித்தியத்துவம் என்ன இருக்கும், உற்பத்தியும் இருக்கணும், நாசமும் இருக்கணும். ஜீவனுக்கு நாசமும் கிடையாது, உற்பத்தியும் கிடையாது நீ சொல்லிருக்க. அதனால எங்க சித்தாந்தத்தில் ஜீவனுக்கு ஒரு விகாரம் கிடையாது, எல்லாம் சரீரகதமான விகாரம், அதுவும் கர்மாதீனமானது அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். நீ எப்ப சொல்லுவே, நீ எப்படி சொன்னாலும் உனக்கு விருத்தமா தான் வந்து முடியும். அதனால இந்த அவஸ்தையெல்லாம் வச்சு நீ சொல்லக்கூடாது. ஆத்மா நித்தியம் சொல்லிட்டேன்னாக்கா அதுக்கு நிலைகள்லாம் கிடையாதுன்னு தான் அர்த்தம். அதனால சொல்ற நச்ச பரியாயாதபி அவிரோதா, பரியாயாதபி இந்த அவஸ்தாந்திர பத்தி இருக்குது, அவஸ்தாந்திர பத்தி அவஸ்தைகள் அடைகிறதுன்னு சொன்னப்பாரு. அதனால கூட அவிரோதம், அவிரோதம் நச்ச அவிரோதம் வராது. ஏன், விசாராதித்யா ஆதிக்கத்தை போட்டுட்டார். என்னது விசாரம், விசாரம் வந்துருச்சுனாக்க உற்பத்தி இருக்கும், உற்பத்தி இருந்ததுனாக்க நாசம் இருக்கும், நாசம் வந்ததுனாக்க அனித்தியத்துவம் வந்துடும், அனித்தியத்துவம் வந்ததுனாக்க ஜடமாயிடும், ஜடமாயிடுச்சுனாக்க தடாஜி துல்லியமாயிடும். அப்படிலாம் இருக்கிறதுனால நீ உன் சித்தாந்தத்தை விரோதமா சொல்லிட்ட, உன் சித்தாந்தத்துக்கு விரோதமாவே நீ சொல்லிட்டேன்னு இருக்கும். ஆத்மா நித்தியம் சொல்றவனுக்கு இது அனித்தியத்துவம் வந்துடும். அதனால நச்ச பரியாயாதபி அவிரோதா விசாராதித்யா, இந்த தோஷத்தை அடக்கணும், இந்த தோஷத்தை தள்ளிடணும் அப்படின்றதுக்கோசரம் அவன் ஒரு தத்துவம் சொல்றான். அவன் ஒரு வச்சு என்ன சொல்றான்னாக்கா, நீ சொல்றது வாஸ்தவமாதான் இருக்கலாம், இந்த மாதிரி விகாரங்கள்லாம் வந்ததுன்னு அனித்தத்துவம்லாம் வரும். நாங்க என்ன சொன்னோம், நேற்று கூட சேவிச்சோம் பாருங்க, தேவசரணைத்தி தேகபங்கே விமானம் சொல்லுவோம். அதாவது மோட்சத்துல சரீரத்தை விட்டுட்டாங்க அப்ப பரிமாணம் இல்லை அப்படின்ட்டு நேற்று சோதனை பேசுறான். இப்ப அது மாதிரி அவன் என்ன சொல்றான், இவரு இந்த பத்ததை செய்த இவனுக்கு பரிமிதமானது அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் ஆத்ம சுரூபம் இருக்கும்னு சொல்றது சரிதான். ஆனால் முக்தியில சேர் ஓழியும் மோட்சத்துக்கு போயிடுறான். மோட்சத்துக்கு போகச்ச அப்ப எந்த சுரூபத்தை எடுத்துக்கிறானோ மோட்சத்துக்கு ஒருத்தம் போயிட்டான், அப்போ ஒரு சுரூபம் வருது அவனுக்கு. அது எப்படி இருக்கோ அதுதான் நிச்சயமானது. ஏன்னா திரும்பி வர மாட்டோம்லையோ நம்மள சொல்றவன், ஆனா அவருக்கு சப்தாதுனா அவருக்கு சப்தாதுன்னு அந்த மாதிரி அவனும் சொல்றான். மோட்சத்துக்கு ஒருத்தம் போயிட்டான்னு கேள்வி இறங்க மாட்டான். அப்ப எந்த சுரூபம் இருக்கோ அந்த சுரூபம் தான் நிச்சயமானது, அதுதான் ஆத்மா அவனுடைய அளவு. அது சொல்றதுனால எங்களுக்கு விரோதமே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். அதுவும் தவறுது. ஏன் அப்படின்னாக்கா உன் சித்தாந்தத்துல ஆத்மா நித்தியம் சொல்லியா இல்லையா, நித்தியமாயிடுச்சோம்னாக்க அதுல முக்தி திசையில ஒரு ரூபம் வரும், இந்த பத்திர செய்யல ஒரு ரூபம் வரும் அப்படின்னு நீ பேரம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா நித்தியமா இல்லையோ, ஒரே மாதிரிதான் இருக்கணும். நித்தியம்னாக்க விசாரணை இல்லாமல் அழிவு இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஒரே மாதிரின்றது இல்லை இங்க நீ சொல்ற பிரகாரம். நீ சொல்ற பிரகாரம் இது மாதிரி முக்தி திசையில வேற பத்திர திசையில வேற சுரூபம் சுரூபம் நம்ம சித்தாந்தத்துல முக்தி திசையில அப்ராகிருத சரீரம் இங்க பிராகிருத சரீரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆத்மஸ்வரூபர்களே அது எப்பொழுதும் ஒரே மாதிரி நமக்கு. அது மாதிரி நீ இப்படி சொல்றது ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரி நீ ஒத்துக்கல, இப்போ பத்த திசையில வேற அந்த திசையில வேறன்ற மாதிரி நீ சொல்லிட்ட. அப்படி சொன்னேன்னாக்கா அனித்யத்துவம் விகாரத்துவம் ஜீவனுக்கு வந்தோம் ஜீவஸ்வரூபம் அது விரோதம். அல்லது நீ இந்த ஆத்மா நித்தியம் நீ சொல்லியோ இல்லையோ, இப்ப என்ன ரூபம் இருக்கோ அந்த ரூபம் தான் அங்கேயும் கிடைக்கும். நாம என்ன சொல்றோம், அம்சத்துவம் சரீரத்துவம் அது மாதிரி நித்தியத்துவம் நானைக்காகாரத்துவம் இதெல்லாம் நாம் உச்சொண்டிருக்கோம். அது இங்கேயும் பரமபதத்திலையும் எல்லாத்துலயும் ஒரே தான், எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிதான் நம்ம சித்தாந்தம். அதே மாதிரிதான் நீ சொல்லணும். பொதுவா ஆத்ம நித்தியத்துவம் சொன்னாக்கா ஆத்மா நித்தியம்னு நீ சொன்னியானாக்கா இங்க எப்படி இருக்கானோ அப்படிதான் மோட்சத்துல இருக்கான்னு சொல்லணும். அப்ப என்ன இடம் தெரியுமா, மோட்சத்து செய்யல எந்த அளவு இருக்கோ எப்படி சுரூபம் இருக்கோ அதுதான் சுவாபாவிகம் உண்மையான சுரூபம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொன்னோம்னாக்கா இது விரோதம் வந்துச்சு. என்ன விரோதம், இந்த பத்தது செய்யல எப்படி இருக்கோ நித்தியமொழி ஆத்மா அதுதான் முக்த திசையில இருக்குன்னு நீ சொல்லணும். அப்படி சொல்லிட்டாக்கா பத்தனும் முக்தனும் ஒன்னேதான் ஆயிடுவான், ரெண்டும் ஒரே தானே, ஒரே சுரூபம் தானே. இப்ப நான் இந்த மனுஷ உடம்போட இருக்கேன் அதுதான் முக்தி திசையில எனக்குன்னு ஆயிடும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா என்ன இந்த உடம்புலவு தானே ஆத்மா நீ சொல்லிட்ட, நிச்சயமாச்சு ஆத்மா விகாரம் கிடையாது இல்லையோ, அங்க போனா சரீர இந்த சரீரம் போயிடும் சொல்லிட்டாக்கா அப்ப ஆத்மாவே போயிடும் நடத்தும். அது இல்ல உன் சித்தாந்தத்து ஆத்மா நித்தியம் அப்படின்னு தான் நீ சொல்லிருக்க. அதுக்கு விரோதம் வந்துடும், அதுக்கு விரோதம் வந்துடும். அதனால பத்தத செய்தியும் முத்தத செய்தியும் ரெண்டு நிலையிலையும் ஒரே மாதிரிதான் ஆத்மஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். நீ சொல்ற பிரகாரம் இப்ப பார்த்தேன்னாக்கா ஏன்னா ஆத்மா நித்தியம், நித்தியமான ஆத்மாவுக்கு சுரூபம் ஒரே சுரூபம் தான் இருக்கும். மோட்சத்துல வேற சுரூபம் இருக்கும், இப்ப வேற சுரூபம்னா நம்மளே என்ன சொல்றோம், அப்போ ஏன் ஆத்மா அபகத ஆத்மா உதிரோபத்தியமா இருக்குது, அது ஆவி பிரவிக்கிறது. ஆவி பிரவிக்கிறது என்ன, ஒரு ரத்னம் இருக்கு அந்த ரத்னமானது அழுக்கோட சேர்ந்துருக்கு மண்ணுன்னா பட்டிருக்கு. அதான் என்ன பண்றோம், அவ பாக்கிட்டு பிரகாசிக்கவே மாட்டேங்கிறது, அது எல்லாத்தையும் சுத்திப்படுத்தணும்னு சொல்லுவோம். நன்னா ஜலத்தை போட்டு இது பண்ணி அதை மீது தொடச்சி வச்சுக்கணும்னாக்க அப்ப என்ன ஆகும், அந்த ரத்னமானது பல பரவலான்னு சொல்லிக்க ஆரம்பிச்சு. இப்படி ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. முதல்லையும் ஜொலிக்கு ஜோனம் இருக்கு, பிரகாசம் இருக்கு, அப்புறமும் பிரகாசம் இருக்கு. ஆனா முதல்ல இருக்கச்ச ஒரே அழுக்கெல்லாம் தெரிஞ்சு, அதனால பிரகாசம் சரியா தெரியல. இப்போ எல்லாமே தொடச்சாச்சு, பிரகாசம் தெரியாது. அந்த மாதிரி ஜீவன் இப்ப கூட சுத்தாத்மாதான். பகவத்கீதையில அவன் எப்பொழுதுமே சுத்தமானவன். இந்த பிராச்சீன கர்ம வசாத்து இவனுக்கு இந்த மாதிரி இந்த சத்துவம் ரஜசு தமசெல்லாம் வருது. அவைகள்னாலதான் இவனுக்கு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் தெரிகிறது அவனுக்கு, இதெல்லாம் இந்த கஷ்டம் எல்லாம் தெரிகிறது. உண்மையிலேயே இந்த தேகி இருக்கானே, அவன் தேகம் இல்லை, ஒரு மரம் இல்லை, கல்லு இல்லை. அப்படின்னு சுவாமி உதாரிக்கிறார். இந்த ஆத்மாவானது நாயம் தேவகா, தேவதை இல்லை, மர்த்தியன் மனுஷன் இல்லை, ந திரியக்கு மிருகம் இல்லை, பக்ஷி இல்லை, ந தாவரகா இந்த மாதிரி தாவரம் இல்லை, அதாவது செடி கொடிகள் இல்லை. வேற என்ன, ஞானானந்தமயத்துவம், ஞானம் ஆனந்தம் அதோட சேர்ந்து இருக்கிறான். இவன் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கிற ஆத்மாவுக்கு போய் நீ அனுப்பி செய்ய, அதனால முக்கிய செய்யற வேற சுரூபம், இப்ப இருக்கிறது வேற சுரூபம் சொல்ல முடியாது. அதனால எங்க சித்தாந்தம் எல்லாம் சரியா போகும், உங்க சித்தாந்தத்துல எல்லாம் விபரீதமா போகும். இப்படி போறதுனால இதுதான் இந்த சித்தாந்தமானது விருத்தமானது. இத சொல்றேன், அந்தியாவஸ்தி தேர்ச்ச உபயநித்தியத்துவாது அவிசேஷம். அந்திய அவஸ்தி தேர்ச்ச, அந்தியம்னா முக்கியம்னு, கடைசி காஷ்டா தான மோட்சம் தான நமக்கு. அந்த மோக்ஷாவஸ்தி, மோக்ஷத்தில் இருக்கச்ச நாம் எப்படி இருப்போம், அந்த ஸ்திதி இருக்கே அதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நீ சொல்றியா. அப்படி சொன்னேயானாக்கா அந்த பரிமாணம் அப்ப இருக்கச்ச என்ன அளவு இருக்கோ அந்த மோட்சாவஸ்தையில அதுதான். அதுக்கப்புறம் தேகாந்திரம் வராது, வேற எதுவுமே இல்லாதனால, தேகாந்திர பறிக்கிறவன் இல்லாதனால அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதனால இந்த இடத்துல தோஷம் இல்லைன்னு அவன் சொன்னான். அதுக்கு அந்தியாவஸ்தேஸ்த அந்தியமாவஸ்த மோக்ஷம், மோக்ஷம் இருக்கிறவனுக்கு கூட உபயநித்தியத்துவா உபயம், சம்சாரி அவஸ்தையிலையும் ஜீவன் நித்தியம், மோட்சத்திலையும் ஜீவன் நித்தியம். ஆக சம்சாரி திசையில எந்த அளவு இருந்ததோ ஆத்மஸ்வரூபம் அதுதான் மோட்ச திசையிலும் இருக்கு அப்படின்னு சித்தாந்த பிரகாரம் ஒத்துள்ளதான் ஆகணும். அப்ப என்ன ஆகிடும், ரெண்டு திசையிலையும் ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரி ஆகும். அப்போ மோட்சத்துக்கு பாடுபடவே வேண்டாமே, இங்கே இருந்து போயிடலாமே, ரெண்டும் ஒண்ணுதான் உனக்கு. இந்த பத்த தசையும் ஒண்ணுதான், மோட்ச தசையும் ஒண்ணுதான். எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு புண்ணியவாகுது கர்மா எங்களை படுத்தி இருக்கிறது, அதனால எங்களுக்கு இந்த தேகம் கிடைச்சிருக்கு. தேகத்தை தள்ளணும், தேகத்தை என்ன பண்றது, என்ன பண்ணணும், உபாதனம் பண்ணணும், சரணாதி பண்ணணும், தளர்ச்சிக்கணும், அதன் பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் வரும். அப்படிதான் நாங்க சொல்றோம். அப்படி நாங்க சொல்றதுனால இது எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்குறது, உங்களுக்கு எல்லாமே விரோதமா போயிடும். அதுவும் தர இல்ல, நீ வந்து பிரயத்தனமே பட வேண்டாம், மோட்சத்துக்கு பிரயத்தனம் பட வேண்டாம். ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னேன், மோட்சத்துல என்ன ரூபமோ அதுதான் அப்படின்னு சொன்னேன். அது சம்சாரி அவஸ்தையிலே ஒண்ணுதானே, சம்சாரி அவஸ்தையோ ஒன்னதான் இருக்கு. ஏன்னா நித்தியம், நித்தியமா இருக்கிறதுனால எப்பொழுதும் ஒரே ரூபம் தான். அதனால மோட்சத்துக்கோசனும் பிரயத்தனப்படவே வேண்டாம், பாட்டுக்கு அப்படியே சம்சாரிக்கிறாங்க மாதிரி அழுவோம். அதனால எப்படி சொன்னாலும் ஓம் சித்தாந்தத்துல இவைகள் எல்லாமே அடிபட்டு போயிடுது. அடிபட்டு போன விஷயத்தை சென்று எதையுமே நீ சொல்ல முடியாது. அதனால இந்த ஆரிய மதம் இருக்கே, அதாவது ஜெயின மதம், அது பரஸ்பர விருத்தமா இருக்கிறதுனால இதெல்லாம் சரியில்லை. இது சர்வார்த்தனா இதை ஒத்துணும். ஆகவே இந்த பரியந்தம் ஜெயினமத பரியந்தம் கண்ணன் மனுஷன் கூப்பிட்டுருக்காரு. ஆக சாங்கியன் என்ன, வைசேரியன், பௌத்தால நாலு பேர், இது ஜெயன், இப்படி ஏழு மதம் கண்டிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு பாசுபத மதம், பசுபதியினுடைய மதம் ஒண்ணு இருக்கு, சைவ மதம். நமக்கு சைவ மதம்ன்றது நமக்கு தேவையில்லாது. இன்னொன்னு, நமக்கு நேர் விரோதிகள் யார், விஷ்ணு அழைக்கின்ற சிவாஜிமா. இன்னொன்னு, சைவன் சொல்றதே தவறு. சிவன் சிவன் என்ன அர்த்தம்னா, இது வந்து எப்போதுமே விசேஷனமாக தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் சொல்றாரு, அப்படிதான் இருக்கும். சிவாஸ்தே பந்தா, நீ போறைய நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான், உன்னுடைய வழி, நீ போகின்ற வழிகள் மங்களங்களாக இருக்கட்டும். அப்போ சிவாஹா தேவியன் வந்து வரதராஜன் சார் சொல்ற பெருமாளை வந்து இதை எடுத்த ராமண திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிட்டு பெருமாளுடைய திருவடி சத்தியலோக பரியந்தம் போச்சு. அந்த சத்தியலோக பரியந்தம் போச்சு, அந்த சத்தியலோகத்துல வாழ்க்கையே பிரம்மா நம்ம சுத்திரமுக பிரம்மா அந்த திருவடிக்கு திரௌஞ்சனம் பண்ணார். திரௌஞ்சனம் பண்ணிச்சு அந்த அதுலேருந்து அந்த ஜலம்தான் கங்கா ஜலமா மாறிடுச்சு. அப்போ பூமிக்கு வரல. அதுக்கப்புறம் பகீரதனை பிரயத்தனப்பட்டு எல்லா ஜலத்தையும் கொண்டு வந்துட்டான். கொண்டு வரைச்சு அவன் வந்து சொல்றான், இந்த ஜலத்தை வந்து தாழ முடியாது, யார் தாழ்வான்னு சிவன் தான் தாழ்வார். இந்த அர்ஜுனன் வந்து தன் தலையில சேர்த்துக்கிறார். அதை பார்த்துட்டு சுவாமி தேவிக்கும் சொல்ற, ராமன் இந்த கப்பட்ட வாமனத்தை வேதா கணி பகவான் விதவே பதானி. நீ வந்து திரைக்க வாமனவதாரம் எடுத்த, கபட வாமனா வந்துட்ட, திருவிக்கிரம அவதாரம் எடுத்த, நீர பதம் போச்சு. அந்த போல நேர போகச்ச திருமஞ்சனம் பண்ணார். அந்த ஜலத்தை கங்கா ஜலத்தை சிவன் தன் தள்ள தெரிச்சிருந்தான். அதனால அவன் ருத்ரன் அவனுக்கு பேரு. ருத்ரன் என்ன ஆயிட்டான், சிவன் பேருந்திருப்பான். பெருமாளுடைய திருவடி ஜலம் பெற்றதுனால இவன் மங்களகரமானவன் அப்படின்னு சிவன் அவனுக்கு பேர் வந்துதான். ஆனால் அந்த கங்கா ஜலத்தை போய் நம்ம தீர்த்தம் மாடுற முடியோ, எத்தனை பேர் தீர்த்தம் மாறுறா, முதல்ல ஒரு சிவன் தான் இருந்தான், இப்ப நாம எல்லாரும் சிவாலா மாறிட்டோம். என்ன அர்த்தம், மங்களகரமா மாறிட்டோம். இந்த மங்களத்தை தான் சொல்லணும் சிவசக்தம். அதில் சிந்தைவா என்ன பண்றாங்க, பசுபதி மதம், சைவ மதம் அப்படின்னு நான் வெயி கற்பிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி கற்பிக்கிற மதமானது நமக்கு தேவையில்லை. அதுல வேத விருத்த தர்மங்கள்லாம் இருக்கு. உபாதானக்காரன் நிமித்தக்காரனும் ஒண்ணும் நமக்கு அவாத வச்சுக்கவே இல்லை. உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற, அந்த மாதிரி அவர் சொல்லி போறார். அது மாத்திரம் இல்லாம பரதத்துவத்துல பெரிய வேறுபாடு. சிவனையே பரதத்துவம், தேசிகன் வந்து சிவன் சொல்லவே மாட்டார், அங்கங்க ருத்ரன் தான் பார்ப்பார். சிவன்கிறது அவனுக்கு பேர் இல்லை, பெருமாளுக்கு சிவன் பேராச்சு, எல்லாமே ருத்ரன் கூட பெருமாளுக்கு பேரு. ஆனா சிவன்கிறது அந்த மங்களத்தை சொல்றதுன்ற ஒன்றுதான். ஆனால் இதற்கே ருத்ரன்றது அதுதான் அவனுக்கு பேரு. சோரோதி ருத்ரோதி ருத்ரஸ்து ருத்ரத்துவம் அழுதுதான். சமக்குமாரெல்லாம் வந்தா வந்தவொடனே பிரம்மா வந்த அவர் தான் அவருக்கு மானச புத்திரா, அவெல்லாம் அவதரிச்சுட்டா போங்கோ, என்ன பண்ணும், என்ன போங்கோ, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாயிரவா சனகர்லாம் பிரஜைகளை திருஷ்டி பண்ணணும். நாங்கள்லாம் யோகிகள், சுயமாக விஜயானாக நிவர்த்தியும் தர்ம மாசுதா, நாங்களாம் புறக்கத்தேவே யோகிகளா பிறந்துட்டோம். எங்களுக்கு நிவர்த்தி மார்க்கம் தான் எங்களுக்கு வேணும், அந்த பிரவர்த்தி மார்க்கம் எனக்கெல்லாம் வேணாம், நீயே வச்சுக்க போ அப்படின்ட்டாவா. நாங்கள்லாம் இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ண மாட்டோம். உடனே அவர் கோபம் வந்துட்டோம். இதுதான் பிரம்மாவுக்கு ரெண்டு புருவமும் அப்படியே ஒன்னா சேர்ந்துடும் கோபத்துல. இதே புருவத்தை நெரிச்சுட்டோம், அங்கேருந்து எகிரி குச்சுதான் எகிரிச்சது அழுதுதான். இன்னொன்னுக்கு படைச்ச என்ன அப்படின்னு அழுதுனால உனக்கு ருத்ரன் பேரு, ருத்ரன் பேர் ரோதனம், ருத்ரன் பேரு. சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டது, தொடங்க சும்மா சிருஷ்டி பண்ணு அப்படின்னா ருத்ரன் ஒன்றியோ போதகணங்களா சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த மாதிரி போறது அதனால ருத்ரன் ருத்ரன் தான் அடிக்கடி பார்த்தேன். சர்வஜ்ஞான ருத்ரனும் தானே சொன்னான் அப்படிங்கிற சிவசகரத்தை பேசுறது சுவாமி. அதனால சிவகா அப்படிங்கறதெல்லாம் மங்களகரமான வார்த்தையை தவிர்த்து ஒரு வெற்றியை சொன்னார். அதனாலதான் இவன் பரமசிவன் சொல்றான் இவன். அதனால இந்த மாதிரி இந்த சைவபக்ஷம்ன்றது பரதேவதா விஷயத்திலையும் விரோதம் இருக்கு, ஆச்சாரங்கள்ல விரோதம் இருக்கு, அதே மாதிரியாக தத்துவத்திலையும் விரோதம் இருக்கு. உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற அப்படின்னா இன்னொன்னு பிரமாணம் இல்லாம இவாளே கற்பிச்ச ஆகமங்கள் வச்சு சொல்றா. சைவாகமங்கள் எல்லாமே தாமச ஆகமங்கள், தாமச காரியங்கள் தான். அதே சதுர்முக பிரம்மாவுடைய ஆகமங்கள்னா ராஜச ஆகமங்கள், பெருமானுடைய ஆகமங்கள்னா வைஷ்ணவ இது, அதெல்லாமே சாத்விக ஆகமங்கள். அதனால இந்த சைவபக்ஷம்ன்றது நமக்கு உகந்தது கிடையாது. அவளை பத்தி சுவாமி சொல்லச்சே, அவன் வந்து நாலு வகையான அவன் இருக்கா பக்ஷகாரத்தை வைக்கிறேன். அவன் வந்து நான் இங்கே விரோதமா சொல்றாரு, நாலு விதமா அவன் இருக்கா. அவள்னா வேத விரோதமான சில விஷயங்கள்லாம் ஒத்துட்டா, கபாலாய் காலாமுக்காய் பாசுபதாய் சைவாய் அப்படின்னு நாலு விதமா ஆவா. சைவாலேயே நாலு விதம். இவன் அத்தனை பேருமே வேத விருத்தமான தத்துவ பிரக்கிரியை ஒத்துருக்காவா. அதே மாதிரி ஐஹிகம் ஆமுஷ்மிகம் இதெல்லாம் நிறைய கற்பிக்கிறாவா, அதுக்கு சாதனங்கள்லாம் நிமித்தம் உபாதானம் வேறன்னு சொல்றா. அத மாதிரி முத்ரிகா சக்கம் அப்படின்லாம் அவன் ஒத்துருக்கா, முத்ரிகா சக்க தாரணம்லாம் அது தேவை. அதே காப்பாள சொல்றாலும் முத்ரிகா சக்க தத்வஜ்ஞா பரமுத்ரா விசாரதா பகாசனத்தம் ஆத்மானம் யாத்வா நிர்வாணம் அச்சதி. இந்த முத்ரிகா சக்கோன்னு அவளுடைய விவகாரம் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து சைவபக்ஷத்துல இருக்கு சைவாகமங்கள். இந்த மாதிரிலாம் அவ பண்ணினாக்க அது வந்து அது தெரிஞ்சுண்டு அவன் என்ன பண்றான்னாக்க இந்த சிவனை தியானிச்சு அவன் நிர்வாணத்தை அடைகிறா மோட்சத்தை அடைகிறா அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி இதே சொல்றா பாருங்க, கண்டிக்கா ருச்சகம் செய்வ குண்டலம் சிகாமணி பஸ்ம யஜ்ஞோபவீதஞ்ச முத்ரா சக்கம் பிரதக்ஷதே. கண்டிக்கை இந்த ருச்சகம் கண்டிக்கைனாக்கா ஒரே ஒரு நிமிஷம் கண்டிக்கைன்னு பார்க்கணும். ஏன்னா இது மாதிரி தோன்றது அதை வண்டி பார்க்கணும், பார்த்துட்டா சுலபமா போயிடும் நமக்கு. இந்த இதை அதே மாதிரியாக இந்த ருஷகம், இந்த ருஷகம்னாக்க சொர்ணத்தில் ஆனது அதை சொல்லுவா. அது ஒரு ஒரு அந்த இதை அவாஸ்தாந்தத்துல எல்லாம் ஒத்துருக்காவா. இது வந்து இந்த காப்பாளர் கபாலத்தை தூக்கிட்டு இருப்போம், எப்ப பாரு கபாலத்தை வச்சுண்டு அதுலதான் இதை குத்தி சாப்பிடுவா. சுறாபானம் அதெல்லாம் இது சாராயம்ன்றாலே அந்த மாதிரிலாம் எடுத்து அவ சாப்பிடுவாரு அப்படின்னுட்டு. அதனால காப்பாளிக்காய் காப்பாளாய் இந்த மாதிரிலாம் அவளுக்கு நிறைய பேர் இருக்கு. அவங்க ஒண்ணு ஏதோ ஒண்ணு தரிசிக்கிறா மாதிரி ருசகம் ஒரு சொர்ணத்தினால ஆனது, அது மாதிரி குண்டலம் காதுக்கு சிகாமணிக்கு தலையில ஒரு மணி மாதிரி உடம்பு முழுக்க இந்த பஸ்ம அது கூட மசான பஸ்மன்னு சொல்றா. மசானத்துல இருக்கக்கூடிய பத்மத்தை பிரசிக்கிறது. ஆனா அந்த அந்த பத்மத்தை அவன் ஒத்துக்கல. அவன் வந்து சிவரகசியம்னுட்டு சிவகீதா அகசியம்னு புத்தகம் அதுல சொல்லச்ச இந்த பத்ம இருக்க விபூதி அந்த விபூதி எப்படி தயாரிக்கணும் அப்படின்லாம் அவன் நிறைய சொல்லிருக்காது. அதே மாதிரி யஜ்ஞோபவீதம் இந்த ஆறும் முத்ரா சக்தன்னு சொல்றாவா. இந்த மாதிரி முத்ரா வந்திருக்கும்னாக்க அவனுக்கு வந்து சிறப்பே கிடையாது அப்படின்னு சைவ ஆகமங்கள் அதெல்லாம் சொல்லிருக்காது. அது மாதிரி ருத்ராட்சகம் கணம் ஹஸ்தே ஜட்டாச்சை காச்சமஸ்தே கபாலம்பஸ்தனா ஸ்நானம் அப்படின்லாம் கூட இருக்கு. ருத்ராட்சம் கங்கணம், கையில கங்கணம், ருத்ராட்சத்தை மாட்டிக்கணும் கருத்துல. இப்ப கூட எல்லாரும் மாட்டின்னு இருப்பா, ருத்ராட்சம் மாட்டிக்காத சைவ ஸ்மார்த்தாலே இருக்க மாட்டா. அவன்லாம் ஸ்மார்த்தா, ஆனா சைவால் இல்ல. ஆனா அவள் எல்லாம் என்ன பண்றா, பெருமாளையும் சேவிப்பா, ஆனா சிவன் தான் பிரதான தேவதைன்னு சொல்லுவா. அது அது மாதிரி ஜெட்டா தலையில, அமாரி கபாலம், பத்மநாப ஸ்நானம், இந்த விபூதியினாலதான் உடம்ப புதிப்பா. இதெல்லாம் சைவாக முடியலாம் சொல்றது. இன்னொன்னு, இதரன் கூட சூத்ராதிகள் எல்லாம் கூட தீட்சா விசேஷம் பண்ணிட்டான்னாக்கா, ஏதோ தீட்சம் பண்ணிக்கணுமா பண்ணிட்டான்னாக்கா, அவன் அந்த க்ஷணத்திலேயே பிராமணனா மாறிவிடலாம். அப்படி இல்லா அவன் சைவாகமத்தில் அருகே சொல்லிருக்கா. இதுதான் சைவ தத்துவம். அதாவது இந்த பத்மதானம் இத மாதிரி எல்லாம் வேதத்துல எங்கேயுமே சொல்லல. ஊர்த பண்றது கூட ஏதோ பெரியவா கமிக்கிறான். நமக்கு சுவாமி வந்து சத்தியத்து ரக்ஷம் எல்லாம் ஊர்த பண்றதுனால நிறைய பிரமாணம் காமிச்சிருக்க. ஆனால் இந்த பத்மத்தை பூசிக்கிறது, ருத்ராட்சத்தை தரிசிக்கிறது, அதே மாதிரி இந்த கபாலத்தை கையில வச்சுக்கிறது, இதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ருத்ராட்சம் எல்லாம் தரிக்கிறாரு மாஸ்டர் பூதி பூசிக்கிறான், ஏன் கபாலத்தை வச்சுக்கிறது தானே, என்ன மண்டபம் அதை வச்சுக்கிறது இல்லையே. ஏன்னா அவருக்கே அதெல்லாம் நிஷித்தமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய தத்துவ பேதம், ஆச்சார பேதம், அத மாதிரி பரதத்துவம் இருக்கு பாருங்கோ, அதுல பேதம் விபரீதம் பட, இவை எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் சென்று வாசுபத மதத்தை நாலு விதமா வச்சுருக்கா. அந்த நாள் எல்லாருக்குமே பசுபதி தான் பிரதானம் சொல்றா. இத சர்வாத்மனா நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டார். சங்கராச்சாரிய கூட சரி ஒத்துக்க இந்த மதத்தை, பசுபதி மதத்தையும் அவர் கண்டனம் பண்ற, வாசுபதம் வேணாம்னு சொல்லிட்டார். சங்கராச்சாரிய கூட கண்டனம் பண்ணிருக்காரு. அதனால இது வந்து இந்த சைவாய் வாசுபதால் காலாமுக்காய் காப்பாளான்னா கொஞ்சம் இந்த மதங்கள்லாம் தேவையில்லாமல் இதைகள்லாம் சர்வாத்மனா கண்டனம் பண்ணி ஆகணும். அதனாலதான் இந்த பசுபத்தறிவுன்னே பேர் இருக்கு. ஏன்னா பசுபதி மதத்தை கண்டனம் பண்றதுனால இது. இன்னொன்னு, இந்த மதத்தை ஏன் கண்டனம் பண்ணணும், சிவன் கூட பெருமாளுடைய இதுல வரணும் இல்லையோ, பெருமாளுடைய விபூதிகள்லாம் ஒத்தலாம் இல்லையோ, அதனால இது கண்டனம் பண்ணணும் அப்படின்னா கேட்டா. அதாவது பெருமாளுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல, விபரீதமாக பரதத்துவமாக சொல்றாள் இல்லையோ, அதெல்லாம் கண்டிக்கணும். புருஷ நிர்ணயம்னுட்டு சுவாமி ஆளவந்தார் பார்த்திருக்க, அதுலயும் அது கடைக்கலையை தவிர்த்து பூர்ணமா கண்டனம் பண்ணிருக்க. அதே மாதிரியாக வந்து புருஷதத்துவ நிர்ணயமும் இவர் பண்றேன் நடராஜர் அம்மாள், அந்த மகாணம் ஒரு எட்டு பக்கமோ 12 பக்கமோ தான் இருக்கும். அதுல முழுக்க முழுக்க, அதாவது சில இடத்துல ருத்ரன் சொல்றது, சில இடத்துல சதுர்முகன் இரண்டு கர்மனு சொல்றது, சில இடத்துல இந்திரனை சொல்லணும், சக்தியை சொல்லும், வரதேவன்னு, அது எல்லா வாக்கியத்தையும் திருடமா பூர்வபக்ஷம் பண்ணி அது அத்தனைக்கும் சமாதானம் சொல்லிருக்க. அதை வச்சுட்டுதான் சுதப்பிரகாசியில முதல் அத்தியாயம் கடைசி அதிகரணத்துல 25-30 பக்கம் சைவ தத்துவத்தையே, அதாவது சிவன் பரதேவதை இல்லை அப்படின்னு ஒரு பக்காவா கண்ணா பண்ணி வச்சிருக்கார் சுதப்பிரகாசிருக்கார். அதனால அந்த பட்சமானது சரியன்ன அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினாலும் சொல்லப்படுறது. இத நாளைக்கு ஸ்லோக ரூபமாக அதிகரண சாராவில் 5 ஸ்லோகம் இருக்கு, அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இதோட போகிறது. கவிதா கேசுநாய கல்யாண கோஷாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.